கண்ணே கலைமானே கன்னிமயில கண்டே நுனை நானே கண்ணே கலைமானே கன்னிமயில கண்டே நுனை நானே அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ராரி ராரு கண்ணே கலைமானே கன்னிமயில கண்டே நுனை நானே அமைதி ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயிர்பேடு ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி செய்தது கண்ணே கலைமானே கன்னிமயில கண்டே நுனை நானே அந்திப்பகலுனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ராரி ராரு ஓராரிரோ ராரி ராரு கனவினை வளர்த்தேன் கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன் உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே நீ இல்லாமல் எது நிம்மதி நீதான் என் சந்நிதி கண்ணே கலைமானே கன்னிமயில கண்டே நுனை நானே அந்திப்பகலுனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ராரி ராரு ஓராரி Daddy.